यस्य वाग्भृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः. विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये. श्रीमद्वेङ्कटनाथार्यत्वदीयचरणद्वयम् भवत्वत्र परत्रापि மதீயம் சரணம் சதா. இப்பொழுது நாம் எழுபதாயா சதகத்துல 70வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் கிளஞ்சேதோ விரத்தே கிமிதமிதி விஸ்மேர புவனம் கிருபே சும்மா பிரதி கிருத முக சமத்கார கரணம் பரண்யாச சன்ன பிரபல விருஜின பிராபிருத பிரதாம் பிரதி பிரஸ்தானந்தே ஸ்ருதி நகர ஸ்ருங்காடகஜுஷா. இந்த தசகத்துல 61வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் இந்த கடைசி ஸ்லோகம் 70வது ஸ்லோகம் வரைக்கும் தயாதேவி நமக்கு பண்ணக்கூடிய உபகாரத்தை சொல்றார். தயாதேவியினுடைய பெருமையை சிறப்பை சொல்லி கொண்டிருந்திருக்கார். முதல்ல ஆரம்பிக்கிறார் அகோபாரை ரேகோதகசம் வை தண்டிகிஜ வைகின்னு ஆரம்பிச்சு முதல் ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல சொல்லச்சு எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை காட்டிலும் பெருசாக இருந்துருக்கு, அந்த எம்பெருமானுடைய நிகிரக சங்கல்பத்தை போக்கடிக்கிறவளாக இருந்துருக்கா தயாதேவி என்பதாக சொல்றார். அதே மாதிரி வரிசையா சொல்லி வரைச்சு ஒன்னு ஒன்னா சொல்றார். அந்த தயாதேவியினுடைய அதீனமாக தான் எம்பெருமான் இருந்துருக்க. ஆகையால லோகத்துல ஒரு சிக்ஷையாக இருக்கிறத கூட அனுகூலமாக பண்றா தயாதேவி, சிக்ஷையை கூட அனுகூலமாக பண்றவளாக இருந்திருக்கான்னு சொன்னார். தயாதேவிக்கு வித்தியாசமே கிடையாது. இது வந்து எவ்வளவு நிஷாசனம் நேதா கபிகுலபதி காபி சபரின்னு யாரோ ஒரு ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் எம்பெருமானுடைய சௌசல்யத்துக்கும் வாத்சல்யத்துக்கும் காரணமாக அவர் வெளிப்படுத்தின அந்த சௌசல்யத்துக்கு காரணமாக இருந்திருக்கவள் தயாதேவி தான் என்பதாக சொல்லுகின்ற. இது அந்த புடப்பாக்கம் மாதிரியாக இருந்திருக்கு பக்தி எல்லாம், அந்த மாதிரிலாம் நாம எந்த சிரமமும் பட வேண்டாம். சரணாகதி பண்ணிட்டோம்னாக்க அந்த சரணாகத்தால தயாதேவி ரட்சணம் பண்றதுக்கு சித்தமா காத்துருக்கா, இதுதான் அவளுடைய காரியம். அதையும் கீழே சொல்லி சொன்னார். அதுல இன்னி தினத்துல வரக்கூடிய மோட்சம் மோட்சம்னு எப்பயோ வரக்கூடிய அந்த மோட்சத்துல போறது கைங்கரிய பகவத் கைங்கரியம் சிவைகுண்டத்துல பண்ற கைங்கரியத்தை சொல்லிட்டு இருக்கியா, அதுவே ஐகமான பலன் போகணும்னா கூட அதுவும் தயினுடைய கட்டாட்சத்தினாலதான் வரும், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லைன்னு சொல்ற. இன்னை தினத்துல பிரம்ம பதவியே இருந்துட்டு இருக்கார் பெற்றிருக்க சதுர்முகனாக இருந்துட்டு இருக்கிறவரும், அது ருத்ரன்னு சொல்லக்கூடியவராக இருந்துட்டு இருக்கிற சிவபெருமானும் கூட இந்த தயினுடைய எம்பெருமானுடைய தயினுடைய கட்டாட்சத்தினாலதான் அவாவாளுடைய ராஜ்யத்தெல்லாம் தரிச்சின்ற இந்திரன் எல்லாமும் இருந்துட்டு இருக்கான். இது அந்த தயினுடைய கட்டாட்சம் இல்லைன்னாக்க ஐகமான பலனும் வராது, ஆமுஷ்மிகமான பலனும் வராது. அந்த தய ஆமுஷ்மிகமான பலம் ஐகமான பலம் எல்லா பலத்தையும் கொடுக்க வல்லது, அதையும் சொல்லி சொன்னார். அதோட மாத்திரமில்ல தயாதேவியினுடைய ஒரு சம்ஸ்லேஷம் ஒரு சேஃபின்றதுதான் எம்பெருமானுடைய மீதி கல்யாண குணங்கள் எல்லாம் நிறம் பெறுகின்றன என்பதாக சொல்கின்றார். இது அமிர்த கடல் மாதிரியாக இருந்திருக்கு இந்த கல்யாண குணங்கள், இந்த நதிகள் நதி மாதிரி அவையெல்லாம் சமுத்திரத்துல வந்து விழுற மாதிரி இதோட சேர்ந்து இதுகள்லாமும் பெருமை பெறுகிறது. இதனால உபனிஷத்துக்களுக்கெல்லாம் உபனிஷத் வாக்கியங்கள் பெருமானுடைய பெருமையை பேசுகின்ற உபனிஷத் வாக்கியங்களுக்கெல்லாம் கூட அதனோட முகத்துல கற்பூரத்தை கொடுத்த மாதிரி பெற்றுகள் ஒரு நாக்குல ஜலம் ஓடுற மாதிரி பண்றதுதான் தயாதேவியினுடைய ஒரு காரியம். லோகத்துக்கு எல்லாம் பெருமாளை பொறுத்த வரைக்கும் சிறப்பு என்ன, ரெண்டு. ஒன்னு சிருஷ்டிஸ்திதி பிரளயத்துக்கு காரணமாக இருந்துருக்க, இதோட மாத்திரம் இல்ல மோட்சத்தை கொடுக்கிறவராக இருந்துருக்கார். இந்த ரெண்டு சிறப்புமே கூட தயாதேவியினுடைய அதீனமாக தான் வருது என்று இதுக்கு முன்ன சொன்னார். இதுக்கு 69வது ஸ்லோகத்துல சொல்ற கலிக்ஷோபோன் மீலட்சி கருஷ கோலங்கிருஷ்ணு கலியும் கெடும் என்பதாக சொல்லுகின்ற. இது பெருமாளுடைய தயா பிரவாகம் இருக்க ஏதோ கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் அதுலதான் வருமா, க கலியுகத்துல கலியுகம்ன்றது பேர் கெட்டு போச்சு அதுக்கு. கலியுகத்துல கலியாச்சு, கலி கலின்னு சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு சொன்னா இந்த கலியுகம் கெடும், கலியினுடைய உண்டான வரக்கூடிய க்ஷோபத்தை கூட போக்கிக்க வல்லதாக இருந்துருக்கு. ஏன்னா இங்க கலியுகத்துல திருவேங்கடமுடியான் கண் கண்ட தெய்வமாக எழுந்தருள் இருந்திருக்க, அந்த திருவேங்கடமுடியானுடைய தயை இருக்கு பாருங்கோ. அதாவது கீழே இருக்கிறவா மேல இருக்கிறவா படிச்சவா படிக்காதவா அப்படின்ற வித்தியாசம்லாம் எதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் அனுகிரகம் புரியக்கூடியதாக இருந்திருக்கு. ஆகையால அந்த தயாதேவி இது கலியையும் மாற்றக்கூடியதாக இருந்திருக்காள் என்பதாக சொல்லி முடித்தார் இதுக்கு மின் ஸ்லோகத்துல. இப்படி சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் ஒரு மூலமான ஒரு விஷயம் இந்த ஸ்லோகத்தினால சொல்ற, இதுதான் சரணாகதியை பத்தி சொல்லி சொல்ற. யாரெல்லாம் எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணவாள இருந்திருக்காளோ அவள் விஷயத்துல பாபங்களே இல்லாத பண்ணிடுறான். அந்த அதை பண்றவ யாரு? தயாதேவி தான். அந்த தயாதேவி பண்றத பாக்கணும். ரொம்ப சுவாரஸ்யமா இந்த இடத்துல சொல்ற, கிளம் சேதோ விரத்தே கிமிதமிதி விஸ்மேர புவனம் கிருபே சிம்மக்ஷ்மா பிரத்கிருத முகஜ மத்கார கரணம் பரண்யாசச்சன்ன பிரபல விருஜின பிராபிருத பிரதாம் பிரதி பிரஸ்தானந்தே ஸ்ருதி நகர சிருங்காட்ட கஜுஷாம். இந்த இடத்துல சம்போதனம் தயாதேவியை பார்த்து ஹே கிருபே என்பதாக சொல்லியிருந்தார். அந்த தயாதேவி ஒரு ஒரு விஷயத்தை பார்த்துப்போம் எப்படி இருக்கும்ன்றத பார்ப்போம். ஒரு பெரிய நார்ச்சந்தி, நார்ச்சந்தியில நாலு தூண் நாலு தெரு போறது, இது நடுவில் இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல பெரிய அரண்மனை இருந்துட்டு இருக்கு. அரண்மனையில ஒரு ராஜ மகிஷி அந்தப்புரம்லாம் இருந்துட்டு இருக்கு. அந்த அந்தப்புரத்துல இருந்துட்டு இருக்கிற ராஜ மகிஷி நார்ச்சந்தியில எங்கோ ஒருத்தன் அந்த ராஜமகிஷிய பாக்கிறதுக்கோசரம் வரான். அந்த பாக்கிறதுக்கோசரம் வரைச்சி அவன் கையில ஒரு தட்டுல ஏதோ உபகாரத்தை வச்சுண்டு அதை மூடி எடுத்துட்டு வரான். அந்த மூடி எடுத்துட்டு வரவன இவளே இறங்கி அவன் நமக்காக கொண்டு வரான்னுட்டு அதை வாங்கிக்கிறாளாம். இதுதான் இப்ப நடக்கிற விஷயம். என்ன நார்ச்சந்தி, யார் ராணியாக இருந்துட்டு இருக்கா, யார் வந்து இவள ராணிய பாக்கிறதுக்கு உபகாரம் எடுத்துட்டு வரா, என்ன உபகாரம் எடுத்துட்டு வர, எத்தால மூடி கொண்டு வர, இது இதுதான் இப்ப நாம பார்க்க போற விஷயம் இந்த ஸ்லோகத்துல. தயாதேவியே ஸ்ருதி நகர ஸ்ருங்காட்டக ஜுஷஹா என்பதா சொல்லுகிறது. ஸ்ருதி நகர ஸ்ருங்காட்டம், வேதமே இருந்துட்டு இருக்க, இந்த வேதத்துல வேதமாகிற நகரம், அந்த பட்டணத்துடைய ஸ்ருங்காட்டகம் அப்படின்னு சொன்னவானா நாச்சந்தி. அந்த நான்கு வழிகள் கூடும் இடம், அது எல்லா வேதங்களும் கூடும் இடமாக இருந்திருக்கிறது உபனிஷத் பாகம், அதை அடைந்திருக்கிற என்பதா ஸ்ருதி நகர ஸ்ருங்காட்டக ஜுஷா அப்படின்னு. நான்கு வேதம் ரிக்யஜு சாம அதர்வண வேதம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற நான்கு வேதங்கள், நான்கு வேதங்களுடைய கல்மினேஷன் முடியக்கூடியதாக இருந்திருக்கு உபனிஷத்துக்கள். இது நான்கு வேதங்களும் நாலு பக்கத்துல இருந்திருக்கிற நாலு தெருவா எடுத்து, இந்த நாலு தெருவும் சேர்ற இடமாக இருந்திருக்கு உபனிஷத்து. உபனிஷத்துக்கள்னாலே கொண்டாடப்படுபவராக இருந்திருக்கவர் எம்பெருமான். எம்பெருமான் மாத்திரமில்ல பிராட்டியும். இதுல எம்பெருமான் கொண்டாடப்படுபவரா ஏற்கனவே சொல்லியிருக்க, வேதங்களுக்கு ஸ்ருதிவதன கற்பூர கஜுடான்னு சொல்லச்சு. வேதங்கள்லாம் எம்பெருமான கொண்டாடுறதுன்னா எம்பெருமான கொண்டாடல, எம்பெருமானுடைய தயைய கொண்டாடுறது வேதங்கள்லாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுக்கும் காரணமாக தயதான் இருந்திருக்கான்னு சொல்றான். இப்போ இந்த தயாதேவி நான்கு வேதங்கள் கூடி அதனுடைய அந்தமாக இருந்திருக்கிற உபனிஷத்துக்கள்லாம் சேர்ந்து அவை எல்லாம் கொண்டாடும்படியாக இருந்திருக்கிற அந்த உபனிஷத்துக்கள்லாம் கொண்டாடம் பண்ணும்படியான இருக்கிற இடத்துல, அந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கிறதாக இருந்திருக்கிற ஒரு அரண்மனை, அந்த அரண்மனையில இருந்திருக்கிறவள் இந்த தயாதேவி. எம்பெருமானுடைய தய அந்த புறத்துல இருந்துட்டு இருக்கவா. இப்ப இது நாம பாத்துட்டோம் இங்க யார் இருக்கா அப்படின்னா, பரண்யாசன்ன பிரபல விஜன பிராபிருத பிரதாம் என்பதாக சொல்லுகின்றம். இது திருமலையில பெருமாள் சேவிக்கு போயிருக்கிறவர்களுக்கு தெரியும். சேவிச்சோம்னாக்க திருமலையில உபகாரம் சமர்ப்பிப்பா எல்லாரும், உபகாரம் சமர்ப்பிக்கச்சு அந்த தட்டை திறந்து வச்சுருக்கோம். அந்த தட்டுல எல்லாரும் போல வழக்கம் போல ஏதோ கல்கண்டோ முதல் திராட்சை இதெல்லாம் வச்சுட்டு இல்ல தேங்காயை உடச்சி வச்சு கல்பூரம் எல்லாம் வச்சு வெள்ளித்தட்டை வச்சுட்டு காத்துட்டு இருப்பா நாலு மாட வீதியிலையும். அதுல வச்சுட்டு இருக்குவா ஒரு அந்த தட்டுக்கு திட்டமா ஒரு பட்டு இருக்கும், அந்த பட்டால மூடி வச்சுட்டு இருப்பா. அந்த பெருமாளுக்கு அர்ச்சகரண்டை கொடுக்கறதுக்கு முன்னதான் அந்த பட்டை தரப்பா, அது வரைக்கும் அப்படியே மூடியே வச்சுட்டு இருப்பா. அது உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அதை காட்டுல இன்னும் சுவாரஸ்யம் இது புறப்படும் போது பாக்குறது. நித்தியமே நாம சாத்துமர ஆன உடனே பாக்கலாம், இது நித்தியமே சாத்தம. அதாவது அந்த உள்ளூர்ல இருக்கிற மட்டத்துல இருக்கிறவா மகத்துல இருக்கிறவா இவாளுக்குன்னு ஏற்பட்டவாளா இருந்துருக்குவா சில பேரெல்லாம் நித்தியம் போய் பெருமாளுக்கு தட்டு சமர்ப்பிச்சுட்டு வருவா மூலவருக்கே. அவ கையில ஒரு தட்டு இருக்கும், அந்த தட்டுல இந்த உபகாரம் வச்சுட்டு இருப்பா, அந்த உபகாரத்தை ஒரு பட்டால மூடி இருந்துட்டு இருப்பா. அந்த மாதிரி இங்கேயும் யாரோ ஒருத்த அங்கிருந்து தூரக்கு ஒருத்த கொண்டு வரானா, அவன் கையில ஒரு தட்டு இருக்கு, அந்த தட்டு நிறைய உபகாரம் வச்சிருக்கான், உபகாரத்தை ஒரு பட்டால மூடி வச்சிருக்கான். எந்த எது பட்டு என்ன உபகாரம் அப்படின்றத பாக்கணும். பரண்யாச்சந்த பிரபல பிரஜின பிராபிருத பிரதாம் பரண்யாச சன்னம். அந்த மூடி இருக்கிறது இருக்க அந்த பட்டு அதுதான் பரண்யாசமா. அது உள்ளுக்குள்ள இருக்கிறது இருக்கு பாருங்க உபகாரம். இது கல்கண்டோ முந்திரி பருப்போ திராட்சை பழமோ இல்ல பழங்களோ வேற பழங்களோ இல்லையா. பிரபல விருஜினம், இவன் இத்தனை நாளா பண்ணின பாபங்கள் இருக்கு பாருங்கோ, அந்த பாபங்கள் மொத்தத்தையும் அது உள்ள வச்சிருக்காங்க. அந்த பாபங்கள் எல்லாம் பரண்யாசம் ஆகிற ஒரு பட்டுனால மூடி அத்த கொண்டு வராராம். பாபங்கள் எப்படிப்பட்ட பாபங்கள்லாம் இருக்குன்னு பாக்கணும். இது அனாதிகாலமாக சஞ்சித பாபம் என்பதாக சொல்லப்பட்ட பாபம், பிராரப்த பாபம் சஞ்சித பாபம் அப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இந்த சஞ்சித பாபம்ன்றது இருக்கு பாருங்கோ, இத்தனை நாள் வரைக்கும் நாம எத்தனையோ ஜென்மா எடுத்து இப்ப இந்த மனுஷ ஜென்மம் எடுத்திருக்கோம். இந்த மனுஷ ஜென்மால வந்து இப்போ நாம பக்தியோ பிரபத்தியோ ஏதோ ஒண்ணு பண்ணாதான் எம்பெருமானை அடைய முடியும். அதுலயும் பக்தி பிரபத்தின்னு சொல்றதை காட்டிலும் சுவாமி தேசிகன் சாய்கிறார் சத்வாரக பிரபத்தி அத்வாரக பிரபத்தின்னு சொல்லிட்டு அந்த பிரபத்தியிலேயே ரெண்டு விதமாக சொல்றார். சத்வாரக பிரபத்தின்றது என்னன்னு கேட்டாக்க பக்தியோகத்துல எழுதிறான்னாக்க பக்தியோகத்தை தலை கட்டி அவளுக்கு மோட்சம் கொடுக்கும்படியாக பண்றது இருக்க அது சத்வாரக பிரபத்தி. அத்வாரக பிரபத்தின்றது இருக்க கர்மயோகம் பக்தியோகம் ஞான கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற உபாசனங்கள் இந்த மூணுகளுக்குள்ள அந்த ஸ்தானத்துல அதெல்லாம் பண்ண முடியாதவனுக்கு அந்த ஸ்தானத்துல எம்பெருமானே இருந்து அது கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை கிடைக்கும்படியாக பண்றது இருக்க அது அத்வாரக பிரபத்தி. இப்படி சத்வாரக பிரபத்தியோ அத்வாரக பிரபத்தியோ பண்ணலைன்னாக்க மோட்சம் கிடையாதுன்னு சொல்லிட்டார். தீத்து சொல்லிட்டே பிரபன்னாதன்யேஷாம் நதிசதி முகுந்தோ நிஜபதம் பிரபன்னாதன்யேஷாம் நதிசதி முகுந்தா நிஜபதம். யாரெல்லாம் சரணாகதி பண்ணாதவாளா இருந்திருக்காளோ அவளுக்கு பெருமாள் தன்னுடைய திருவடிய காண்பிக்க மாட்டேர், தன்னுடைய திருவடிய வழங்க மாட்டேர் என்பதாக சொல்லுகின்றார். திருவடிய வழங்குவதுன்றது அவருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிற சீமை குண்டத்தை கைங்கரியம் பண்ணக்கூடிய நிலை ஒரு காலம் வராது. ஆகையால எல்லாரும் சரணாகதி பண்ணிட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டார். இதுல பாருங்கோ சத்வாரக பிரபந்தங்களை பிரபத்தி பண்ணிட்ட வாளுக்கு அதாவது பக்தியோகம் மாதிரி பக்தியோகம் தலை கட்டி அதுக்கப்புறமா மோட்சம் வரணும் அப்படின்னு நினைக்கிற வாளுக்கு அவளுக்கு போகக்கூடிய பாப்பம் இருக்க பிராரப்த பாப்பம் தவிர மீதி பாப்பம் தான் போகும். அதாவது பாப்பங்கள்ல ஒரு பாப்பம் வருஷம் வருஷம் நம்ம எத்தனை நம்ம என்ன ஒன்னா ரெண்டா பண்ணிட்டு இருக்கோம் பாப்பம், இவ்வளவு பாப்பம் பண்ணிட்டு இருக்கோம், எல்லா பாப்பத்துக்கும் அப்படியே சைமல்டேனியஸா பலன் அனுபவிக்க முடியுமான்னா ஒன்னு ஒன்னாதான் ஒவ்வொரு பாப்பத்துக்காக தான் பலன் அனுபவிக்க முடியும். இப்போ அது ஒவ்வொரு சமயத்துல தான் அந்த பாப்பமோ புண்ணியமோ அதுக்கு உண்டான பலன் கொடுக்கறதுன்றதுக்கு அதுக்கு ஒரு தசை வரும், அந்த பரிபாக்க தசைன்றது வரும். அந்த சமயம் நமக்கு இப்ப ஏதோ ஒரு பாப்பமோ புண்ணியமோ ஒரு கர்மா பண்ணிருக்கோம், அந்த கர்மாவுடைய பலன் கொடுக்கும் தசைன்றது இப்ப வந்திருக்கு. அப்படின்னால இதுக்கு பிராரப்த பாபம்னு பேரு. இந்த பிராரப்த கர்மான்னு சொல்லுவா, அது பாப்பம் புண்ணியம் ரெண்டும் சேர்ந்தது தானே இருந்துட்டு இருக்கு. இந்த பிராரப்த கர்மா பக்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் யார் எல்லாம் பக்தியோகம் பண்றாளோ அவளுக்கெல்லாம் பிராரப்த கர்மாவை அனுபவிச்சுதான் ஆனோ, இதுக்கு மேல் பண்ற பாப்பம் உத்தராகம்னு சொல்றது. அது புத்திபூர்வகமான பாப்பமா இருந்துன்னா அது இவளிடத்துல ஒட்டவே ஒட்டாது. அபுத்திபூர்வகமான பாப்பமா கணக்கு, அதான் அபுத்திபூர்வகமான பாப்பமா இருந்ததுன்னா இவளிடத்துல ஒட்டாது. புத்திய தெரிஞ்சுட்டே பண்ற பாப்பமா இருந்ததுன்னாக்கா அப்போ இவா எந்த காலத்துல இது வந்து மோட்சம் ஓணும், சரணாகதி பண்ணவா எந்த காலத்துல மோட்சம் ஓணும்னு ஒரு காலத்தை குறிப்பிட்டு இருக்காளோ அதுக்குள்ளேயே அந்த பாப்பத்தெல்லாம் அனுபவிக்கும்படியாக பண்ணி லகு தண்டனைய கொடுத்து இவாளுக்கு மோட்சத்தை கொடுப்பேர் பெருமாள் என்பதாக ரகசியத்ரய சாரத்துல சுவாமி நிஷ்கர்ஷமாக சொல்லி இருந்துருக்க. இப்போ இந்த சமஸ்த பாப்பங்கள்லையும் பிராச்சீனமாக இருந்த சஞ்சிதமாக இருந்திருக்கிற பாப்பங்கள் மொத்தத்தையும் அது உள்ள போட்டிருக்கார். பக்தியோகம் பண்ணவனா இருந்தான்னாக்க அவன் பிராரப்த பாப்பத்தை அனுபவிச்சுதான் ஆனோம். பிரபந்தனா இருந்திருக்கிறதுனால சரணாகதி பண்ணவனாக இருக்கிறதுனால இவன் பிராரப்தத்திலேயே கூட ஏற்றுக்கொண்டதாக இருந்திருக்கிற பாப்பம் இந்த ஜென்மா வரைக்கும் என்ன பாப்பம் இருந்திருக்கோ, கர்மாவில பாப்பமோ புண்ணியமோ என்ன இருந்திருக்கோ அதை நான் அனுபவிச்சுடுறேன், இனிமே எனக்கு வேற ஜென்மா வேண்டாம் அப்படின்னு சொன்னவா. ஆகையால இந்த பிராரப்தத்திலையும் மீதி இருந்திருக்கிற பாப்பங்கள் இருக்க, அந்த பாப்பங்கள் அந்த கர்மாக்கள்லையும் பிராரப்த கண்டன் சொன்ன அதையும் இது உள்ளேயே போட்டு இந்த பாத்திரத்துல வச்சு இத்த பரண்யாசம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு துணியால அதாவது பட்டால மூடி கொண்டிருக்க, நம்மளிடத்துல இருக்கிறது மொத்தம் நம்ம கையில இருந்திருக்கிறது இந்த கர்மா பாவ்ரஜன பாப்பங்கள் தான். இந்த பாப்பங்களையே உபகாரமாக பண்ணி கொண்டு போய் கொடுக்கறாதான். மயுதிஷ்டதி கீழே ஏற்கனவே சொல்லிருக்க 29வது ஸ்லோகத்துல, மயுதிஷ்ட 27வது ஸ்லோகத்துல, மயுதிஷ்டதி துஷ்கிருதம் பிரதானே மித தோஷானிதரான் விசின்வதீத்வம் அபராத கணைரபூர்ண குட்சி கமலாகாந்ததயே கதம் பவித்ரி. மயி திஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானேன், பாபம் பண்ணவாளுக்கெல்லாம் யாரெல்லாம் கெட்ட காரியம் பண்ணா அவளுக்கெல்லாம் அக்ரகண்யனா முதல்ல இருக்கிறவன் நான் தான் இருந்துட்டு இருக்கானோ. அப்ப நான் தன்னை சொல்லிண்டு இது இவருடைய பாப்பங்கள் மொத்தத்தையும் அவ வாங்கி சாப்பிட்டுறாளாம், சாப்பிட்டுட்டு குறவில்லாத இன்னும் அவ வயரே ரொம்பறது இல்லையாம், அதாவது இன்னும் பாப்பம் பண்ணிருந்தா கூட அத்தையும் போக்கடிக்க கூடியவளாக இருந்துட்டு இருக்கார்னு கீழே சொன்னார். அத்தையே இங்க விஸ்தாரமா சொல்றார். பரண்யாச சன்ன பிரபல விருஜின பிராபிருத பிருதாம், அந்த தயாதேவியினுடைய திருவடிகளிடத்துல அகிஞ்சனனாக நான் ஒன்றும் செய்ய இயலாதவனாக இருந்துட்டு இருக்கேன், கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்லாம் பண்ண இயலாதவனாக இருந்துட்டு இருக்கேன், என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ரீனிவாசனுடைய திருவடியே புகழ், உங்களுடைய கட்டாட்சமே எங்களுக்கு உத்தாரகமாக எங்களை ஏற்றி விடக்கூடியதாக இருந்துருக்கு. இப்படி ஒருப்பட்ட எண்ணத்தோட கூட தாங்கமாக சரணாகதி பண்ணவன் தன்னுடைய பாப்பங்களெல்லாம் தான் பெருமாள் தாயாரிடத்துல உபகாரமாக சமர்ப்பிக்கிறான் என்பதாக சொல்லுகின்றார். பரண்யாச சன்ன பிரபல விருஜின பிராபிருத பிருதாம், இது பிரபல விருஜின பிராபிருத பிருதாம், இது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பாப்பங்கள்லாம் இல்லையா, இது பெரிய பிரபலம், அது பிரபல பாப்பங்க, அத்த போய் உபகாரமாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சாதாரணமா பெருமாளுக்கு உபகாரம் சமர்ப்பிக்கணும்னா நல்ல வஸ்துவை தான் உபகாரமா சமர்ப்பிக்க முடியும், நல்ல வஸ்துவை உபகாரமா சமர்ப்பிக்கிறத விட்டுட்டு இந்த பாப்பத்தையா போய் உபகாரமா சமர்ப்பிக்கிறது, நம்மள்ட எது நல்ல எது இருக்கோ அதை தானே கொடுக்க முடியும், நாம என்ன புதுசாவா ஒண்ணு கொடுக்க முடியும். ராமர் சித்திரக்கூட்டத்துல எழுந்தருளி இருக்க, சித்திரக்கூட்டத்துல எழுந்தருளி இருக்கச்சு பரதன் வர ராமனை திருப்பி அயோத்திக்கு அழைச்சும் போனோம்னு வர, பரதனை மடியில உட்காத்தி வச்சுட்டு ராமன் கேக்குற லோகத்துல எல்லாரும் சௌக்கியமா இருந்துட்டு இருக்காரா, வரும்படிக்கு வரவு செலவு எல்லாம் சரியா இருந்துட்டு இருக்கான், அபாத்திரத்துல விநியோகம் பண்ணாத இருந்துருக்கியா, இந்த தனாகாரத்துல இருந்து போற ரூபாய் எல்லாம் இது ஏகஸ்வாதன புஞ்சிட்டன்னு நல்ல வஸ்துவா இருந்துன்னாக்கா எல்லாருக்கும் பகிர்ந்து சாப்பிடுறாளா, ஒத்தரே சாப்பிடாத இருந்துருக்காளா, இந்த மாதிரி எல்லாம் எத்தனையோ தர்மசாஸ்திரத்துல சொல்லி இருக்கிற விஷயத்தெல்லாம் கேட்கிறவ. இதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னா தகரத சோட்சமா இருக்கிறான்னு எல்லாம் கேட்கச்சு. அப்போ பரதர் சொல்ற, நீ போன உடனேயே தகரதரும் சொர்க்கத்துக்கு போயிட்டே, இது மொத்தம் அயோத்தியே ரொம்ப இதுவா போயிடுதுன்னு சொல்லி சொல்ற. அப்ப தசரத இவர் ஜேஷ்ட பிராட்டாவா போயிட்டு அப்படின்னால இவர் உதகதானம் எல்லாம் கொடுக்கணும், இதுக்கு அங்கேயே இருக்கிற நதியில இறங்கி பண்றவ. அப்போ இங்குதி புண்ணியாக்கம்னு சொல்றது, இங்குதி மரம் இருக்கு புங்க மரம், அது அந்த மரத்தினுடைய புண்ணாக்க வச்சே அவர் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்றவ. எதென்ன புருஷோ பவதி, இவ புருஷர்களுக்கு எந்த வஸ்து இவ உபயோகப்படுத்துறாளோ அந்த வஸ்துவை கொண்டு ததன்னாஸ்த தேவதாக அவருடைய தேவதைகளாக இருந்துருக்கவர்களுக்கும் அதே வஸ்துவை தான் நிவேதனம் பண்ணும். வேற என்ன நிவேதனம் பண்ண முடியும்? இங்க இருந்துன்னா சாதம் போட்டிருப்பார், அந்த பிண்டங்கள்லாம் வைக்கச்சு சாதத்தால பண்ணிருப்பார், அங்க அதுக்கு அரிசியே கிடைக்காது, அதுக்காக இங்கிரி புண்ணியாகத்தை வச்சு அவர் தர்ப்பணம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டே என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிராதாதிகள்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன்னு சொல்றது. அந்த மாதிரி நம்ம கையில என்ன இருக்கோ அத்தானே நாம கொடுக்க முடியும். நம்மள்ட இல்லாதத அவர்கிட்ட எப்படி கொடுக்க முடியும்? நம்மள்ட இருக்கிறதெல்லாம் என்ன? பாபம்தான். இந்த பாபத்தை கொண்டு போய், பாபங்களை தான் கொண்டு போய் உபகாரமாக சமர்ப்பிக்கிறது என்பதாக சொல்லுகின்ற. பரண்யாச சன்ன பிரபல விரஜின பிராபிருத பிருதாம் எடுத்தும் போகச்சே கூட ரொம்ப அத்தியாதரமா எடுத்து, இது என்னடா இது எடுத்தும் போறோமேன்னு துளி கூட சங்கோச்சப்படாத எடுத்தும் போறாளாம். இதை எடுத்துட்டு போவில்லை, இவன் இறங்கி ஒரு ரெண்டடிதான் நடந்திருக்கான். நடந்திருக்கச்சேயே தயாதேவி அங்கேருந்து பாக்குறாளாம். பார்த்த உடனே இது பரண் இதுக்கு கொண்டு வரா அப்படின்னா அவ இறங்கி வந்துடுறாளாம். அங்க ஒரு பெரிய வேடிக்கை நடக்கிறதாம். பிரதி பிரஸ்தானந்தே ஸ்ருதி நகர சிருங்காடகஜுஷா தே பிரதி பிரஸ்தானம், நீ எதிர்கொண்டு அவர்களை எதிர்கொண்டு நீ செல்வது இருக்குவாரு. இது பார்த்தவுடனே சேதோவிருத்தேகே கிளம், ஏதோ மனத்துக்கும் வாக்குக்கும் அகப்படாததாக அப்பாற்பட்டதாக இருந்துருக்கான். இவளுக்கு என்ன ஆயிப்போச்சு என்ன ஆயிப்போச்சு? யாரோ ஒருத்தன் வரான், அவனும் பாபத்தை கொண்டு போய் மூட்டிண்டு மூட்டை கட்டிட்டு வரான், அவன்கிட்டேருந்து இந்த அந்த உபகாரத்தை வாங்கிக்கிறதுக்கோசரம் இவளே இறங்கி வராள் மாடிப்படியில இருந்து என்பதாக உலகோர்கள் எல்லாம் வியத்து வியந்து இது என்ன இப்படின்னு சொல்லி பார்த்துருக்காளாம். கிளம் சேதோ விரத்தேகே கிவிதமிதி விஸ்மேர புவனம், எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்துருக்கான். ஒரு ராஜ மகிஷி அவளுடைய இடத்துல அவ அந்த புறத்தை விட்டே வெளியில வரமாட்டா, அப்படி இருக்கோ நார்ச்சந்தியில இறங்கி வரா என்பதாக சொல்லணும். சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல ஒரு விஷயம் சாய்க்கிற, அதாவது சரணாகிதி பண்ணவா, பெருமாள் இடத்துல சரணாகிதி பண்ணவா, தேவதாந்தரத்துக்கிட்ட போனோமானாக்க தேவதாந்தரங்கள் இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணாக்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். ராஜ மகிஷி மடிப்பிச்சை புகுமா போலே என்பதாக சொல்லுகின்ற. ஒரு ராஜ மகிஷியா இருந்துருக்கவா மடிப்பிச்சை கேட்கறது, மடிப்பிச்சைன்றது என்ன? அவளே இறங்கி எனக்கு ரட்சணம் பண்ணணும் ரட்சணம் பண்ணணும்னு கேக்கறது இருக்க, அது மடியில துணியில எடுத்துன்னு அது பாத்திரம் கூட இல்லாமல் அந்த இருக்கிற துணியில இருந்து கேக்கறது இருக்க, அதுக்கு மடிப்பிச்சைன்னு பேரு. ராஜ மகிஷி மடிப்பிச்சை கேட்குமா போலே இல்லை, நாம்பெல்லாம் யாரெல்லாம் பிரபன்னாளா ஆயிட்டாளோ அவள்லாம் ராஜமகிஷி ஸ்தானத்துல போயிட்டோம். அந்த ராஜமகிஷி தேவதாந்தரத்துல போய் எனக்கு இந்த பலன் வேணும் இந்த பலன் வேணும்னு கேட்டாக்க அது மடிப்பிச்ச கேக்குற மாதிரி, அது அவத்தியமாம். ராஜமகிஷி மடிப்பு ஆகையால பிரபன்னாளா இருந்துருக்குவா, தேவதாந்தரங்கள்டத்துல எதுவுமே பிரார்த்தனை பண்ணக்கூடாது. இது ஐஹிகமாக இருந்தாலும் ஆமுஷ்மிகமாக இருந்தாலும் பெருமாளிடத்திலேயே பிரார்த்தனை பண்ணாக்க பெருமாளே நமக்கு எல்லாம் கொடுப்பேன்ற ஒரு மகாவிசுவாசத்தோட இருக்கணும். இங்க ராஜ மகிஷி அந்த உபகாரம் கொண்டு வரத பார்த்தான்னா அவ இருந்த இடத்திலேயே வச்சுட்டு போன்னு சொல்லி சொல்ல வேண்டியவு, அதை இறங்கி கூட அவ வாங்கிக்க மாட்டா, அது கையில கொடுத்தா கூட அதை வாங்கிக்க மாட்டா, வச்சுட்டு போன்னு சொல்றதுக்கு சொல்ற மாதிரி சொல்ல வேண்டியவோ இவ இறங்கி அதை வாங்கிக்கிறாளாம். குச்சேலர் போறே கிருஷ்ணனை பாக்கிறதுக்கு, கிருஷ்ணனை பாக்கிறதுக்கு போகச்சே அந்த அரண்மனைக்கு வாசல்ல வர, அந்த வாசல்ல வந்த உடனே வாசகாப்பாலாம் பாக்குறானா, வாசகாப்பாலாம் பார்த்துட்டு இது யாரா இது, இது என்னத்துக்கு இங்க வந்திருக்க, போப்போ போப்போன்னு தெரிச்சுட்டு இருக்காளாம். இல்ல இல்ல என்னோட படிச்சவர் கிருஷ்ணர், அவரை போய் கொஞ்சம் பாத்துட்டு போயிடுறேன் கொஞ்சம் கூட அப்படின்னு. நான் வேற ஒன்னும் கேட்க வரல, துட்டு கேட்க வரல, ஒன்னும் பண்ண கேட்கல வரல, என்ன கொஞ்சம் அவரை கிருஷ்ணனை பார்க்க சொல்றதுக்கு அனுமதி பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னான். இல்ல இல்ல உன்னோட எல்லாம் நீ ஒன்னு பார்த்தா கிருஷ்ணனோட வாசிச்சவராத்தான் தோணல, உன்னோட எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது, ஒன்னு பார்க்கலாம் முடியாது, இப்ப அவர் அந்தப்புறத்துல இருந்துட்டு இருக்காரு, அவரை பார்க்க முடியாது அப்படின்னா. அந்தப்புறத்தினுடைய உபரிகையில கிருஷ்ணன் இருந்துட்டு இருக்காரு, அங்கேருந்து கிருஷ்ணனும் ருக்மணியும் பாக்குறாராம். இந்த ருக்மணியும் கிருஷ்ணனும் பார்த்த உடனே குச்சேலர் வந்திருக்கேன்னு சொல்றாரு. அந்த குச்சேலரை உள்ள அனுப்பி உள்ள அனுப்புன்னு உடனே ஓடி வந்து சொல்றாளாம். அவர் இறங்கி வந்து சொல்றாராம், வரத்தோட மாத்திரம் இல்ல ருக்மணிய கொண்டு பரிச்சரிய பண்ணி வைக்கிற அந்த திருவடி கிருஷ்ணன், அதாவது கிருஷ்ணனுடைய திருவடியே பிடிச்சு கிருஷ்ணனுக்கே பரிச்சரிய பண்ண ருக்மணிய அந்த குச்சேலருக்கு பரிச்சரிய பண்ணும்படியாக பண்ணி வைக்கிற பெருமாள். அவளும் உகந்து பண்றா, பொன்வட்டிலையும் வெள்ளி தட்டையும் பொண்ணு தட்டையும் தங்கத்தட்டையும் பொன்வட்டிலையும் கொண்டு வந்து கொடுத்து அவருக்கு அர்க்கம் பாத்தியம் ஆச்சமணியன் எல்லாம் கொடுத்து அவருக்கு பெரிய விசேஷமான பரிச்சரியகள்லாம் பண்றா என்பதாக பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, எம்பெருமானிடத்துல கிருஷ்ணனிடத்துல வச்சுருக்கிற மகாவிஸ்வாசம், அவர் கொண்டு வந்திருக்கிற உபகாரம் என்ன அப்படின்னா, தானா முஷ்டிமுஜே குச்சேலமுனையே தத்தேஸ்ம வித்தேசத்தான்னு சுவாமி தேசிகன் சொல்ற ஒரு துண்டு இருந்திருக்கிற அவுல் ஒரு இந்த அவுல்னாலேயே முஷ்டிமுச்சி அதுவான நிறைய கூட கூடையா எடுத்தும் போயிருக்கிற ஒண்ணும் இல்ல ஒரு பிடி அவுல், அந்த பிடி அவுல்லையே குச்சேலர் தத்தேஸ்ம வித்தேசத்தான் பெரிய பெரிய பணக்காரனா ஆயிட்டு அப்படிப்பட்ட கிருஷ்ணன் எங்களுக்கு எல்லாம் இருக்கச்சே, நான் போய் ஒரு மனுஷனை ஒரு ராஜாவை போய் நான் ஸ்தோத்திரம் பண்றதான்னு வைராக்கிய பஞ்சகத்துல சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது பரநியாசம் பண்ணவா, எம்பெருமான் இடத்துல பரநியாசம் பண்ணவா, இவாள் கொண்டு போய் கொடுக்கறது என்னன்னு கேட்டா, நம்மள்ட என்ன வஸ்து இருந்துட்டு இருக்கு, பாப்பம் தான் இருந்துட்டு இருக்கு, இந்த பாப்பத்தை தான் கொண்டு வரும். ஆனா ஒரு நல்ல விஷயம், இது உள்ள இருக்கிறது என்ன இருந்தாலும் அந்த மேல மூடி இருக்கிறது வசந்த பட்டா இருந்துட்டு இருக்கு, அதுதான் அந்த பட்டு தான் இப்ப நம்ம பார்க்க போற பரநியாசம். பரநியாச சன்ன பிரபல விருதின பிராபிருத பிரதாம் பிரதி பிரஸ்தானந்தே, இத எதிர்கொண்டு வாங்கி அழைச்சிக்கிறாளாம். இது எதிர்கொண்டு வாங்கி அதை அழைச்சிக்கிறதுன்னா இதுக்கு எவ்வளவு கௌரவம்ன்றத பாக்கணும். கோவில்ல பெருமாளுக்கு நிவேதனம் பண்றதுக்கு தளிகை ஏழை பண்ணி போற, உள்ள இருக்கிற தளிகை அது நன்னாலேன்றது பத்தி இல்ல, மேல மூடி இருக்கிற அந்த வஸ்துவும் அதாவது அந்த துணியும் அந்த பாத்திரமும் இருக்கு பாருங்கோ, அது பார்த்த உடனே அது பல பலன்னு இருக்கணும், அதை எடுத்துட்டுதான் போய் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணும். உள்ள இருக்கிற வஸ்து அது உப்பு போட்டிருக்காளா புளி போட்டிருக்காளான்னு அது பெருமாளுக்கு தான் தெரியும் அதை பார்த்து பாக்குறதுக்கு. அதோட இருக்கிறதுனால அது மாத்திரம் இல்ல, மேல இருக்கிற வஸ்துவை பார்க்கச்சேயே அதையும் அதை அப்பவே அந்த வஸ்துவை சாப்பிடணும்னு செய்யுது. பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை ஒழிவார அவள் ஆண்டாள் நாச்சியார் சொல்றார் கூடாரை வெல்லும் பாசுரத்துல. பால் சோறு மூட நெய் பெய்து, அந்த பால் சோறு மொத்தம் மேல மொத்தம் இது பண்ணி மேல அப்படியே நெய் தேங்கிட்டு இருக்கணுமா, இந்த நெய் தேங்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனேயே அந்த க்ஷீரான்னத்தை சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் ஏற்படுறது. அந்த மாதிரி இந்த இடத்துல பரநியாசம்ன்ற ஒரு பெரிய ஒரு பட்டு இருக்கு, அந்த பட்டால மூடிட்டோமானாக்க அந்த உபகாரத்தை பெருமாளுக்கு அது உடனே வாங்கிக்கணும் வாங்கிக்கணும்னு தோன்றதாம். அதுக்காக தயாதேவி உப்பரிகையிலேந்து இறங்கி நார்ச்சந்திக்கு வரலாம். இதுல நார்ச்சந்தி உபனிஷத்துக்கள் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கு என்பதாக சொல்லுகின்றோம். இதுக்கு அடுத்த விஷயம், பரண்யாச பிராபிரதங்கள்லாம் அதாவது பெரியதாக இருந்திருக்கிற ஒரு பிரபலமாக இருந்திருக்கிற பாப்பங்கள்லாம் பாப்பங்களை உபகாரமா சமர்ப்பிக்கிறதுக்காக இறங்கி போனா அப்படின்னு சொன்னோம்னாக்க, இந்த பாப்பங்கள் அவளுக்கு பெருமாளுக்கு தயைக்கு, தயன்றது இந்த இடத்துல பெருமாள் தான் சொல்றது, பெருமாளுக்கு தோஷ போக்கியத்துவம் பாப்பங்கள்லயே ரொம்ப அப்படியே எடுத்துட்டு உன்னுடைய பாப்பத்தெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், அதாவது அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நிறைய பாப்பம் பண்ணு, அதுவும் தான் எனக்கு ரொம்ப பிரீத்திகரமா இருக்கும். ஆகையால இது பாப்பத்துல தோஷ போக்கியத்துவம்னு ஒன்னு சொல்லி சில பேர் சொல்றா, அந்த மாதிரியான தோஷ போக்கியத்துவத்துக்கு இந்த இடத்துல சொல்றதுக்கு பிரசக்தியே கிடையாது. ஏன்னு கேட்டாக்க, அந்த பாப்பங்களை இல்லாத பண்றான்னு சொல்றாரே தவிர, அந்த பாப்பங்கள் பலன் கொடுக்கறதுக்கு சக்தி இல்லாததாக பண்றாளே தவிர பாப்பத்தை கொண்டா கொண்டான்னு சொல்றது இல்ல. இவ எதிர போறான்றதுக்கு என்ன, ஆசிரித்தாளிடத்துல எம்பெருமான் வச்சிருக்கிற ஒரு வாத்சல்யத்தை சொல்ற. நம்மாழ்வார் திருக்காட்கரை பாசுரத்துல சொல்லச்சு, அந்த திருக்காட்கரையில போய் அந்த எம்பெருமான நான் போவேன், போச்சேயே நினைச்சுன்னு போறேறான், நான் போகச்சேயே அந்த பெருமாளை அப்படியே வாரிக்கொண்டு உன்னை மற்றும் விழுங்குவன், உன்னை அப்படியே வாரி விழுங்கும்படியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போறாளாம். வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வுற்ற என்னை ஒழிய என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்ற பருகினான் என்பதாக சொல்லுகின்றார். இவர் போரே போய் பெருமாளை அப்படியே நாம சாட்டுன்னு முழுங்கி விடுற மாதிரி பெருமாளை அனுபவிக்கணும்னு போற, போனா இவரை அனுபவிக்கணும், இவருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாள் சொல்லு. இவர் இவருக்கும் அவருக்கும் இருக்கிற இடம் 100 அடி தூரத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இவர் 10 அடி தூரம் போகச்சேயே அவர் 90 அடி தூரம் கிட்ட இவர்கிட்ட ஓடி வந்துடுறேனா. அவர் வந்து அவர் ரொம்ப கடியன் என்பதாக தான் என்னை முன்னம் பாரித்து தான் என்னை முற்றப்பருகினான் காரோக்கும் காட்கரையப்பன் கடியனே, காரோப்பன் காட்கரையப்பன் கடியனாக இருக்கான், அவர் ரொம்ப துஷ்டர் அவ என்பதாக நம்மாழ்வார் அருளி செய்கின்றார். அந்த மாதிரி நம்மளிடத்துல இருக்கிற ஒரு வாத்சல்யம், அதுலயும் பர்ணியாசம் பண்ணவாளிடத்துல இருக்கிற ஒரு வாத்சல்யம் இருக்கு பாருங்கோ, அவ நிகீனத்துமான அதிகாரியாக இருந்தா கூட அவா விஷயத்திலையும் அவர் எதிர்கொண்டு அழைத்து அவளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கெடுக்கிறார் என்பதாக காரணம் சாய்க்கிறார். இதுக்கு காரணம் அந்த மூடி இருக்கிற வஸ்துதான், அந்த மூடி இருக்கிற பரண்யாசம் தானே தவிர, பரண்யாசம் ஸ்தானம் பண்ணாதவாளுடைய பாப்பங்கள் எல்லாம் இவர் போக்கடிக்கிறது கிடையாது, அவளுடைய பாப்பங்கள்லாம் அப்படியேதான் இருந்துருக்குமே தவிர வேற ஒன்னும் இல்லை. ஆகையால எம்பெருமானுடைய நிருகேத்துக்குமாக இருந்திருக்கிற திரையா பிரவாகத்தினால கர்மவசி சேதனங்கள் இருந்திருக்க, ஆக கர்மவசி சேதனங்கள் அவ எல்லாருடைய தோஷத்தையும் போக்கடிக்கிறேர், அந்த தோஷமே போக்கியமாக எம்பெருமானுக்கு இருக்குன்ற வாதெல்லாம் சரி கிடையாது. எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பரண்யாசம் பண்ணவாளோ அவளுடைய பாப்பங்களை இல்லாதபடியாக பண்றார் அப்படின்றதுதான் பிரதானமான விஷயம் இந்த இடத்துல சொல்ற. இதுல தயாயிக்கு ஒரு குரு தட்சிணை கொடுக்கறாளாம். அந்த குரு தட்சிணை என்ன, குரு தட்சிணை என்ன, தன்னெண்ட என்ன இருக்கோ அதான் கொடுக்க முடியும், வேற ஒன்னும் கிருஷ்ணரானா என்னைக்கோ செத்து போன குழந்தைய கொண்டு கொடுக்கறதுக்கு எல்லாம் அதெல்லாம் ஒன்னும் கிடையாது, தன்னெண்ட இருக்கிறது பாப்பம்தான். இந்த பாப்பத்தை குரு தட்சிணையா கொண்டு கொடுக்கற, இத்த சிம்ஹக்ஷ்மாபிரத்து கிருத முக சமத்கார கரணம், திருவேங்கடமுடையான் அதை பார்த்துட்டே இருந்துருக்காளாம். இந்த பார்த்துட்டே இருக்கச்சே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கான். இந்த சந்தோஷத்தை தான் பார்த்து இந்த சொல்ற திருவேங்கடமுடையானுக்கு நாம் அதுல என்ன சொல்றோம்னாக்க, மகாவிஸ்வாசம் இருக்கணும். மகாவிஸ்வாசம் இல்லைன்னாக்க எம்பெருமான் அதாவது சரணாகதின்றது பலிக்காது. அந்த சரணா மகாவிஸ்வாசம்ன்றது பிரபன்னா இருக்கிறதுக்கு முந்தி க்ஷணம் வரைக்கும் பண்ணிருக்கிற பாப்பம் மொத்தத்தையும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம்னாக்க, அவ பெருமாள் நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் இல்லாதபடி பண்ணுவேன்ற ஒரு மகாவிஸ்வாசம் இருக்கு. அந்த மகாவிஸ்வாசத்தோட கூடதான் இவன் வரா அப்படின்னு சொல்லிச்சு. அப்படிப்பட்ட மகாவிஸ்வாசத்தோட வரானேன்னு சொல்லிட்டு இவன் விஷயத்துல அவ தயைக்கு ஒரு இழகி போயிடுறதுதான் மனசு இவளை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துற. ஆகையால இந்த இது பெருமாளுக்கும் உகப்பாக இருந்துருக்கு. தன்னையும் தாழ்த்தி கொண்டு சரணாகதி பண்ணவாள மேல தூக்கி விடுறதுதான் இதனுடைய காரியம் என்பதை சொல்லுகின்றார் இந்த ஸ்லோகத்திலாத. கிளஞ்சேதோ விரத்தே கிமிதமிதி விஸ்மேர புவனம் கிருபே சிம்ஹக்ஷ்மாபத் கிருத முக சரண்ய கிருதம் கிருபே சிம்ஹக்ஷ்மாபத். கிருதமுக சமத்கார கரணம் பரண்யா சச்சன்ன பிரபல பஜன பிராபிருத பிரதாம் பிரதி பிரஸ்தானம் தே ஸ்ருதி நகர சிங்காடகஜுஷாம் த்ரிவித சிதசித் சத்தாஸ்தேம பிரவிருத்தி நியாமிகா விஷகிரி விபோர் இச்சாசா த்வம் பரைரபராஹத கிருபண பரபத் கிம் குருவாண பிரபூத குணாந்தர வஹசி கருணே வைசக்ஷண்யம் மதீக்ஷணசாஹசே. 71வது ஸ்லோகம். இது 8வது தசகம். 71லேருந்து 80 வரைக்கும் 51வது ஸ்லோகத்திலேருந்து 60வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து அதிகப்பணம் அப்படின்னு அந்த தசகத்தில் சாங்க பிரபதனம் சரணாகதி 5 அங்கங்களோடு உண்டான சரணாகதியை அந்த இடத்துல வெளிப்படுத்தினார். அந்த மிருதுஹதயேதயேன்ற ஸ்லோகத்தில் கடைசி ஸ்லோகத்தினால எம்பெருமானிடத்திலேயே திருவேங்கடமுடையானிடத்தில் சரணாகதி பண்ணுறார். 6வது தசகத்தில் திருவாய்மொழியில் 6வது சதக்கத்தில் எப்படி நம்மாழ்வார் திருவேங்கடமுடையானிடத்தில் சரணாகதி பண்ணாரோ அதே மாதிரி 6வது தசகத்தினால தயதி தயாதேவியின் இடத்துல சரணாகதி பண்ணி பண்ணுறார். அதுக்கு அடுத்தது 71வது ஸ்லோகத்திலேருந்து 80வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த நம்மளுடைய பாப்பம்லாம் எப்படி போறது என்பதை சொல்ற. இப்படி சரணாகதி பண்ணவாளுக்கு அந்த தயாதேவியினுடைய மகாத்மியத்தினால எல்லா பாப்பங்களும் போயிடுறதுன்னு சொல்லி சொன்னார். இது இன்னைக்கு நேற்று ஏற்பட்டதில்லை, அனாதி காலமாக இருந்துருக்கிற பாப்பங்கள் எல்லாம் தயாதேவியினுடைய பிரவாகத்தினால அதனால அலம்பப்பட்டு மொத்தம் போயிடுறதுன்னு சொல்லி சொன்னார். இப்ப இந்த 8வது தசகத்துல சொல்லச்சே தயாதேவி நமக்கு எப்படி எல்லாம் அருள் புரிகிறார் அப்படின்றத அவர் சொல்றார். இதுல முதல் ஸ்லோகம் எல்லாம் எம்பெருமானுடைய இதர குணங்கள்லாம் இத்தனை நாள் வரைக்கும் இந்த ஒன்றும் இயலாமலாக இருந்துருக்கிற அகிஞ்சனாதிகரிய ஜெயிலில் போட்டு வச்சிருந்தான். அந்த ஜெயிலில் போட்டிருந்த வாழை இதுலேருந்து வெளியில அதாவது ஜெயிலேருந்து அவுத்து விட்டு வெளியில போகும்படியாக பண்றாராம். திரிவித சிதசித் சத்தாஸ்தேம பிரவிருத்தி நியாமிகா விஷகிரி விபோகோ இச்சா சாத்வம் பரைதபராஹதாம் கிருபண பரபத் கிம் குருவாண பிரபூத குணாந்தரம் வஹசி கருணே வைசக்ஷண்யம் மதீக்ஷண சாஹசே. ஹே கருணே தயாதேவியே, த்ரிவித சிதசித் என்பதாக திரு மூன்று விதங்களான சித்து, மூன்று விதங்களான அசித்து என்பதாக சொல்றது. மூன்று விதங்களான சித்து என்ன கேத்திரங்கள்? பத்தர் முக்தர் நித்யர் என்று சொல்லப்பட்டதாக இருந்திருக்கவா மூன்று. அசித்தும் மூன்று இருக்கு, அதாவது அச்சேத்தனங்கள்லயும் மூணு, திரிகுணம் காலம் சுத்த சத்துவம் அப்படின்றது மூணு. த்ரிவித சேத்தனம் இப்ப நாம்போலாம் பத்த சேத்தனால், அதாவது கர்மா இன்னும் விடாமல் கர்மாவை அனுபவிச்சுருக்கவா பத்த சேத்தனால், முக்தாள்ன்றவா யாரு அப்படின்னா இந்த சரணாகதியினாலேயோ அல்லது பக்தியினாலேயோ இவாளுடைய பாப்பெல்லாம் போய் கர்மாலாம் அழிஞ்சு பகவத் கைங்காரிய அனுகுணமாக மோட்சத்தை அடைந்தவர்கள் முக்தர்கள். நித்தியர்கள் ஒருபொழுதும் கர்மபந்தத்தை அனுபவிக்காமல் எப்பவுமே எம்பெருமானோடு கூட இருந்து ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணின்றிருக்கிறவர்களாக இருந்திருக்கவர் முக்தர்கள், நித்யர்கள். அனந்த கருடன் விஷக்சேனர் போன்றவர்கள்லாம் நித்யர்கள். இப்படி மூன்று விதமான சேத்தனர்கள், அதே மாதிரி மூன்று விதமான அச்சேத்தனங்கள் உள்ளன. திரிகுணம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற இந்த பிரகிருதி இருக்க, இந்த பிரகிருதி இந்த பிரகிருதிக்குள்ள இருக்கிற வஸ்துக்கள் இதெல்லாம் ஒரு விதமா, இதெல்லாம் இதுவெல்லாம் ஒரு அச்சேதனம், ஒரு வகைப்பட்ட அச்சேதனங்கள். அடுத்தது காலம், காலமும் அச்சேதனம் தான். மூணாவதாக இது சொல்றது என்னன்னா சுத்த சத்துவம்னு சொல்லக்கூடியது. இங்க எப்படி அதாவது மரங்கள் இருக்கின்றன, குளங்கள், ஏரிகள், அந்த மாதிரி தடாகம், விருட்சங்கள், புஷ்பங்கள் இந்த மாதிரிலாம் இருந்துருக்கு. இதே மாதிரி ஸ்ரீவைகுண்டத்திலயும் மரம், செடி, கொடி, ஏரி, கிணறு, கூப்பம், தட்டாக்கம் இதெல்லாம் நிறைய இருந்துருக்கு. ஆனா அங்க இருக்கிறது வஸ்துக்களுக்கும் இங்க இருக்கிற வஸ்துக்களுக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. இதெல்லாம் திரிகுண திரவியத்தினால ஆனது. ஸ்ரீவைகுண்டத்துல இருந்துருக்கிறது சத்துவம், சுத்த சத்துவம். சத்துவம் தவிர ரஜஸ்தமஸ்ன்றது சேரவே சேராத சுத்த சத்துவத்தாலேயே ஆனது. ஆகையால த்ரிவித சித்து அச்சித்து, இது சித்தா சித்து அச்சித்துன்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கு. இவைகளுடைய சத்தாஸ்தேம பிரவருத்தி நியாமிகா, சத்தாஸ்தேம பிரவருத்தி, சத்தே அப்படின்றது இருப்பு, அதுக்கப்புறமா அந்த இருப்பினுடைய வாழ்வாக இருந்துருக்கு, பிரவருத்தின்றது செயல். இந்த மூன்றுக்கும் சுவாதீன த்ரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி, அதாவது கத்தியத்துல சொல்ற இது எம்பெருமானுடைய அதீனமாக தான் எல்லாமே இருந்துருக்கு. த்ரிவித சேத்தனா சேத்தனங்களுடைய ஸ்வரூபம் என்ன, ஸ்திதி என்ன, பிரவருத்தி என்ன. ஸ்வரூபம்ன்றது அது எப்படி எப்படி இருக்கணுமோ அதுன்றது எம்பெருமான். ஒத்த சேப்பா இருக்கணும், கருப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க சேப்பா இருக்கணும்னா சேப்பா இருக்கிறதுன்றதும் பகவத் அதீனம் தான். சேப்பா இருக்கிறதோ கருப்பா, அது வெள்ளை பெயிண்ட் பூசிட்டு தான் நாம சேப்பா ஆயிட முடியாது. ஆகையால நம்மளுடைய முடி வெள்ளையா இருந்துருக்கேன்ட்டு சாயம் பூசிட்டோம்னாக்கா அது கருப்பா ஆயிடாது. கொஞ்ச நாள் தான் அது கருப்பா இருக்கும், மறுபடியும் முளைக்கிற முடி வந்து அது வெள்ளையா தான் இருந்துருக்கும். ஆனா இந்த ஸ்வரூபம் எப்படி இருக்கணும்னு தீர்மானம் பண்றவர் எம்பெருமான். சரி, இது எவ்வளவு நாளைக்கு இந்த வஸ்து அந்த ஸ்வரூபத்தினுடைய தொடர்ச்சி கண்டினியூ இருக்கிற பாருங்கோ, அது ஸ்திதி, அதுவும் பகவத் அதீனம். இது சேத்தனமா இருக்கட்டும், அச்சேத்தனமா இருந்துட்டு இருக்கட்டும், எந்த பதார்த்தமா இருந்தாலும் எவ்வளவு நாள் இருக்கணும்ன்றது இருக்க, அந்த லைஃப் டைம் நாம நிர்மாணம் தீர்மானம் பண்ண முடியாது. இது எம்பெருமானுடைய அதீனம். இது சில சில வஸ்துக்கள்ல சொல்லுவாங்க, இன்சூரன்ஸ்ல வரைச்சே இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்துட்டு இருக்கு, அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு உள்ள அதுக்கு எந்த விதமான கெடுதியும் வராதுன்னு சொல்லுவா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த காலத்துக்குள்ள கூட அந்த வஸ்து கெட்டு போடுறதும் உண்டு, அந்த காலம் கடந்த பிறகும் அந்த வஸ்து நன்னா இருக்கிறதும் உண்டு. ஆனா அதனாலதான் ஏற்படுறது, எந்த வஸ்துவனுடைய இருப்பும் பகவத் தீனம்தான் அப்படின்றதால. அதே மாதிரி பிரவருத்தி செயல், இந்த வஸ்து இது சேத்தனா இருக்கட்டும் அச்சேதனா இருக்கட்டும், இவாளுடைய செயலும் சுவாதீனம் எம்பெருமானுடைய அதீனமாக இருந்துருக்குன்னு கத்தியத்துல சொல்லியிருக்காரு. இப்போ அது எம்பெருமானுடைய அதீனம் மாத்திரமில்ல, அது தயாதேவியினுடைய அதீனம் அப்படின்றத சொல்ற. த்ரிவித சிதசி சத்தாஸ்தேம பிரவருத்தி நியாமிகாம், இவை எல்லாவற்றுக்கும் நியமனம் செய்கிறவளாக இருந்திருக்கா, இது மொத்தத்தையும் அடக்கி ஆழ்பவராக இருந்திருக்கா. இவு பரைஹி அபராகதா, இவ மீதி யாராலையும் தடுக்கப்படாதவளாக இருந்திருக்கிறது. தடுக்கப்படாதவளாக கிருபண பரபரத்து கிங்குருவான பிரபூத குணாந்தரம், கிருபண பரத் இவள் வச்சிருக்கிறது என்னன்னா தன்னுடைய ஆக்கிஞ்சின்யம் இருக்கு பாருங்கோ, அத்தையே பரமாக அதுவே ஒரு பலுவாக பரிச்சின்றிருக்குவா. எம்பெருமானிடத்துல போறச்சே அகிஞ்சனாக அனநிகதிஹி, நீதான் நான் அகிஞ்சி சரண்யா தொத்தாத மூலம் சரணம் பிரபத்தியன்னு சொல்லிட்டுமான போறோம். அதாவது உன்னுடைய திருவடியை அடைகிறேன்னு சொல்றோம். எதுக்காக? என்ன ரட்சணம் பண்ணணுன்றதுக்காக உன்னுடைய திருவடி அடையணும். உன்னை ரட்சணம் பண்ணச்சு நான் எப்படிப்பட்டவனாக இருந்துருக்கேன், நான் அக்கிஞ்சனாக இருந்துருக்கேன், அனநிகதிகனாக இருந்துருக்கேன்றத சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ரட்சணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு சாமர்த்தியம் இல்லாதவனாக நான் இருந்துருக்கேன் இது. அதே மாதிரி அனநிகதி, சரி பெருமாள் தவிர வேற யாரானா கூட உன்னை ரட்சணம் பண்ணுவாளோ என்னமோ பெருமாள்கிட்ட போனோமா அப்படின்னா, பெருமாள் தவிர வேற யாரும் என்ன ரட்சணம் பண்றதுக்கு முடியாதவளாக இருந்திருக்கா. இது காக்காசுரன் மாதிரி சபித்ராஜ பரித்யக்தா, அவளுடைய அப்பாலேந்து பிரம்மா, பிரம்மா சிவ, இந்திரன், சிவன் எல்லாராலையும் கைவிடப்பட்டு அனநிகதியாக பிராட்டியினுடைய பெருமாளும் பிராட்டியும் எழுந்துள்ள இருக்கிற ஒரு சன்னிவேசத்துல பிராட்டியினுடைய திருவடிவாரத்துல வந்து விழுந்து அவனுடைய அவன் பண்ண பாபத்துக்கு பிராயஷ்டித்தம் தேடிக்கொண்டான். அந்த மாதிரி நமக்கு வேற யாரும் இல்லாததுனால தயாதேவியே தான் நமக்கு சரணம். ஆகையால நம்மள்கிட்ட இருக்கிற வஸ்து என்ன தெரியுமா, தனம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த ஆக்கிஞ்சன்யம் தான். இந்த ஆக்கிஞ்சன்யத்தையே தனமாக உடையவனாக இருந்திருக்கிறேன். கிருபண பரபிருதி, இந்த பரத்தை தாங்கிட்டு இருக்கலாம், தாங்கிட்டு இருக்கவாள இவாளுடைய பரத்தை அவ ஏத்துக்கிறாளாம். பிரபூத குணாந்தர, இது எல்லாவற்றையும் சேர்த்துக்க கூடியதாக இருந்திருக்கிற மிக, அதாவது இதர குணங்கள்லாம் இருந்துருக்கு பாருங்கோ, சேராததெல்லாம் கூட சேர்ப்பிக்க கூடியது இருக்க, அதை வந்து பகவானுடைய ஞான சக்தி முதலிய குணங்கள் எல்லாம் தயாதேவிக்கு கிங்கரர்களா இருந்துருக்குச்சு. விஷகிரி விபோகோ இச்சாசாத்வம், சீனிவாசனுடைய கல்ப ரூபியாக இருந்திருக்க, சங்கல்ப ரூபமாக இருந்திருக்கிற இவள் தயாதேவி மதீக்ஷண சாகசே, என்னுடைய அவளுடைய கட்டாட்சத்தினால என்ன பாக்குறதுன்றது ஒரு சாகசமான கஷ்டமான காரியம், அதில் திறமை பெற்றவளாக இருந்திருக்கா என்பதாக சொல்ற. அதாவது ஒருத்தருடைய கட்டாட்சம் பெறுவதுன்றது இருக்க சாமான்யமான விஷயம் இல்லை, அதுலயும் சில பேரை பாக்குறதுன்றதே ரொம்ப ஒரு தப்பான விஷயம் இது. ஆனா ஏன்னா காத்தால தூங்கி எழுந்திருக்கிட்டு பார்க்கக்கூடிய வஸ்துக்கள்னு சிலதெல்லாம் இருந்துருக்கு. சில வஸ்துக்களை போய் பார்த்தோமானாக்க அந்த காரியம் அன்னை மொத்தம் அவளுக்கு சிரமத்தை ஏற்படும். இது யாருன்னா சில அமங்கலமான வஸ்துக்கள், இது படுக்கை அறையில தொடப்பெல்லாம் வைக்கக்கூடாது, இது தூங்கி எழுந்த உடனே அதன் கண்ணில் முழிக்க கூடாது, படுக்கை அறையில இருக்க வேண்டியது தூங்கி எழுந்திருக்கிட்டே பார்க்கக்கூடியதாக வழக்கு இருந்தது. சுமங்கல்கள் இருந்தாள்னாக்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு பழங்கள் இப்படி ஒண்ணும் இல்லட்டா தன்னுடைய கையே பாத்துக்கிறது இப்படி எல்லாம் பாக்கணும். இத சொல்லச்சு மலையாளத்துல ஒண்ணு பண்ணுவா, சம்பத்சராதி இன்னைக்கு விஷுக்கணின்னு சொல்லுவா. தூங்கி ஏந்த உடனே பாக்கிறதுக்கோசரம் முதல் நாள் ராத்திரி என்ன பண்ணுவா, படுக்கை அறையில எல்லாம் பெரிய பூஷணங்கள் பழங்கள் இதெல்லாம் வச்சு வச்சிருப்பா, மங்களமான வஸ்துக்கள் என்ன உண்டோ அது உண்டு. அன்னைக்கு சம்பத்சராதி இன்னைக்கு அது தூங்கி ஏந்த உடனே அவைகளை பார்த்தோம்னாக்க இந்த வருஷம் முழுக்க சிறப்பாக இருக்கும்னு மலையாளத்துலதான் ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி அப்ப யாருமே நிச்சயம் பாபம் பண்ணவாளோ அப்ப பாக்க மாட்டா. இவன் தயாதேவி என்ன பண்றா அப்படின்னா பாபம் பண்ணாலையும் பண்ணவாளையும் பாக்குறதுன்ற தீர்மானம் பண்ணிட்டாளாம். இது ஒரு சாகசமான காரியம், இந்த சாகசமான காரியத்தை அவ பண்றான்னு இந்த ஸ்லோகத்தினால சொல்ற. இதுல ஒரு சில விசேஷங்கள் எல்லாம் பாக்கணும். த்ரிவித சிதசித்தேம பிரவருத்தி நியாமிக்கா, இது இது மொத்தத்தையும் நியமனம் பண்றவர் யாரு, பெருமாள். பெருமாள் நியமனம் பண்றதா, பெருமாளுடைய தய தயாதேவி நியமனம் பண்றாளா. சுவாமியை பொறுத்த வரைக்கும் பெருமாள் நியமனம் பண்ணல, தயாதேவி தான் நியமனம் பண்றாளாம். உலகமே கணக்காக இருந்திருக்கு என்பதாக சொல்லுகின்றார். த்ரிவித சிதசித் சத்தாஸ்தேம், இது ஒரு அப்படிப்பட்ட அகில பிரத்யேகமாக இருந்திருக்கிற என்ன உனக்கும் ஒரு பெரிய விஷயம் இருந்துருக்கு. அதோட மாத்திரமில்ல இன்னொரு விஷயம், விஷகிரி விபோகோ இச்சா என்பதாக சொல்லுகின்ற தயாதேவி யாரு அப்படின்னா திருவேங்கடமுடையானுடைய இச்சை சங்கல்பம் தான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த அதாவது இவளுடைய பெருமையை இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்கு, அநிர்வச்சனீயமாக இருந்திருக்கு. அப்படிப்பட்டவள் இவள், இவ எல்லாரையும் தடுக்க உண்ணாதபடி பிரமாணங்கள்னாலே சொல்லப்பட்டவளாக நிச்சயமாக எம்பெருமான காட்டிலும் எம்பெருமானுடைய தயதான் லோகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கு. இந்த சேத்தனா சேத்தனங்களுடைய வந்து சப்த ஸ்வரூபஸ்தி பிரவருத்திக்கு காரணமாக இருந்திருக்கிறதுன்றது யாராலையும் மறுக்க ஒண்ணாதபடியாக இருந்திருக்கு. அப்படிப்பட்டவள் திருவேங்கடமுடையானுடைய சங்கல்ப ரூபமாக இருந்திருக்கிறவள். அவள் என்ன பண்றா அப்படின்னா தீன ஜனங்களுடைய யோகக்ஷேமத்தையே அவள் பார்க்கிறவளாக இருந்திருக்கா. இதெல்லாம் பார்க்கணும். ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல பட்டர் ஒரு ஸ்லோகத்தை அருளி செய்கிற, யாரோ ஒருத்தர் இருந்துட்டு இருக்கானா நிறைய பாப்பெல்லாம் பண்ணவன், அவர் தயார் அங்க இருந்துருக்கிற ஸ்ரீரங்க நாச்சியார பார்த்து அவருக்கு ஒரு கை கூப்பிட்டானா. இந்த கை கூப்பின உடனே கஸ்மைச்சித் அஞ்சலி பாரம் வகதே வித்தீர்க என்பதாக சொல்லுங்க. கஸ்மைச்சித் எவனோ ஒத்த அவனுக்கு அவன் பொருட்டு ஐஸ்வர்யம் அக்ஷர கதிம் பரமம் பதம் வான். லோகத்துல அவன் என்ன கேட்கிறானோ ஐஸ்வர்யம் ஐகமாக இருந்துருக்கிற ஐஸ்வர்யமோ ஆமுஷ்மிகமாக சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற சொர்க்காதி பலன்களோ அல்லது அக்ஷரம்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற கைவல்யமோ மோட்சமோ அவ எல்லாத்தையும் கொடுத்துட்டு அஸ்மை நகிஞ்சிட்டு உபகிருத்தம் இவனுக்கு இவ்வளவு பெரிய பாரத்தை கஸ்மைச்சிது அஞ்சலி பாரம் வகத்தே விட்டீர்க. எவனோ ஒருத்தவன் ஒரு கையை கூப்பிடுறதுன்ற ஒரு பெரிய காரியத்தை அவன் பண்ணிட்டதா நினைச்சுண்டு அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் கைவல்யத்தையும் மோட்சத்தையும் எது எது கேட்கிறானோ எல்லாத்தையும் வழங்கிட்டு இவன் பழுவ தூக்கிட்டு நின்ற அளவுக்கு நான் எந்த உபகாரமும் பண்ணலையேன்னு அவ கஷ்டப்படுறாளாம் சிறந்த நாச்சியார். கோயமுதாக பாவகா என்பத உன்னுடைய வள்ளல் தன்மைக்கு இது என்ன பேருன்னு எனக்கு சொல்ல தெரியலையே, இது எப்படி எதுல சேர்த்துக்கு இது உன்னுடைய வள்ளல் தன்மை என்பதாக. அந்த மாதிரி இவளை பொறுத்த வரைக்கும் கிங்குருவான பிரபூத குணர்த்தரா என்பதாக சொல்லுகின்றார். இவளை பொறுத்த வரைக்கும் இந்த கிருபண பலபிரதி இவன் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் இவன் தரிச்சிருக்கான். நிஷ்கிஞ்சனத்வதனினா விபுதே சஜேனம் ஆகிஞ்சன்யத்தை மாத்திரமே தனமாக உடையவன் இருக்கான. அவன் எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணவனாக இருந்தான்னாக்க அவனை பொறுத்த வரைக்கும் நார்ஹந்தி தஸ்ய சதகோடி சதாம்ச கட்சாங்க யோகம் பண்ணவாள்லாம் இவருடைய 100 கோடியில ஒரு பங்குக்கு சமானமாக மாட்டாளாம் சரணாகதி பண்ணவாள். இவன் அகிஞ்சனன் அனன்யகதிக்கன்ற ஒரு பெரிய ஒரு தனத்தை உடையவனாக இருந்திருக்கான். அதில் பார்த்த உடனே கிருபண பரபத்து கிங்குருவான பிரபூத குணாந்தர அவன் கிங்குருவான பிரபூத குணாந்தர இந்த கிங்கரங்க மீதி குணங்கள்லாம் இவளுக்கு என்ன சொல்லணும் என்ன சொல்லணும்ன்றதுக்கு கேட்டு இவளுடைய இட்ட வழக்காக இருந்திருக்கவள். அப்படிப்பட்ட நீ என்ன போய் நீ கட்டாட்சிக்கிறியே என்ன ரட்சணம் பண்றியே இதுல பெரிய ஒரு சாகசத்தை நீ பண்ணிடுறியேன்னு சொல்லி அந்த தேசிகனே இந்த இடத்துல தயையினுடைய பெருமையை பார்த்து சொல்றார். ஆகையால அப்பேற்பட்ட தயாதேவியினுடைய பெருமைய 2 ஸ்லோகங்கள்னால இன்னைக்கு பார்த்தோம். சரணாகதி பண்ணுவாள், சரணாகதி பண்ணவாளுக்கு தயை எப்படி பண்றான்றத போன கிளஞ்சேதோவ்ரதேன்ற ஸ்லோகத்தினால பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னாக்க இந்த 8வது தசகத்துல ஆரம்பிக்கிட்டு தயாதேவி நம்மளுக்கு எப்படி உபகாரம் பண்றேன்னா நம்மளுடைய பாக்குறதுன்றதே பெரிய உபகாரம். இந்த ஸ்லோகம் 71வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு இந்த தசகம் முழுக்க 80வது ஸ்லோகம் வரைக்கும் ஹரிணி விரத்தம்னு பேரு. ஹரிணி விரத்தம்ன்றது என்னன்னு கேட்டா உயர்குலத்திலாக இருந்திருக்கிற ஒரு மாதர்கள் பெண்மணிகளாக இருந்திருக்காள் அவளுடைய கண்வீச்சு மாதிரி இருக்கிறதா இருந்திருக்கான். அந்த மாதிரி பாசி இருந்தான் அவளை காட்டிலும் அவளுடைய கட்டாட்சம் வருவது எப்படின்றத சொல்றதாக இருந்திருக்கு. இதுக்காக ஏற்பட்ட விரத்தம் இந்த விரத்தம். ஆகையால இந்த ஹரிணி விரத்தினால சொல்ற அதே மாதிரி 8வது 10 திருவாய்மொழியில 8வது 10 பக்தி என்பதாக பகவத்குணத்தினுடைய ஒரு அனுபவம் வருது. ஒவ்வொரு தசகத்திலையும் ஒவ்வொரு சதகத்திலையும் எம்பெருமானுடைய குணத்தை கொண்டாடுறதுல 8வது தசகத்துல வரைச்சு 8வது சதகத்துல திருவாய்மொழியினுடைய சதகத்துல சந்தானுவர்த்தி என்பதாக யார் பக்தாளா இருந்திருக்காளோ அவளுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்றது அத்த போய் அந்த 8வது தசகத்துல சதகத்துல கொண்டாடுற. அதே மாதிரி இந்த இடத்துலயும் நமக்கு குணமாக நமக்கு அனுகிரகம் பண்ற சொல்ற அந்த பெருமாளுடைய இச்சையே கூட இவா மேல விழுது கட்டாட்சம் விழுது பாருங்க. அத்த இந்த இடத்துல சொல்ற பகவத் குணங்கள் எல்லாமே அதுல வரச்சே பகவத் குணங்கள் எல்லாம் தயா குணம் தவிர மீது எல்லாம் நமக்கு அந்த தயாதேவிக்கு வேலையாட்டு இருந்துருக்கான். அந்த தயாதேவி எட்ட பணியை செய்கின்றதாக இருந்துருக்கு. அப்போ இவர்களுக்கு உபாயம் அவ தயாதேவி சொல்லி அவளுக்கு என்னென்ன வேணுமோ அது எம்பெருமானுடைய மீதி குணங்கள்னால அது பண்ணும்படியாக இருந்துருக்கு. வாத்சல்யம் இருக்குன்னா தயையிட்ட வழக்காக இருந்துருக்கு. எப்படி தயையிட்ட வழக்காக இருந்துருக்குன்னா அதை பார்க்கணும். இப்ப பெருமாள் இவன் ஒருத்தர் போற இவன் பண்ற பெருமாள் பாக்குற இவன் இவ்வளவு பாப்பெல்லாம் பண்ணிருக்கானே இவனை எப்படி நாம ஏத்துக்கிறதுன்னு பெருமாள் நினைக்கிறேன். நினைக்கிச்சே அப்ப தயாதேவி வாத்சல்யத்தின் வாத்சல்யன்ற குணம் இருக்கு, அந்த குணத்தை பார்த்து அதுக்கு கட்டளை இடுறா. பெருமாள் திருவுள்ளத்துல இவர் பண்ண தோஷங்கள் ஒரு பெரிய பொருட்டாக ஆகாமல் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ற. அந்த வாத்சல்யத்துக்கு ஒரு வெளிப்பாடு ஏற்பட்டதுன்னாக்க நாம் பண்ண பாப்பங்கள் எல்லாம் அவர் பொருட்டாக எடுத்துக்காமல் நாமல்ல ஒரு வாத்சல்யத்தோட பெருமாள் இருந்துருக்கு. இந்த மாதிரிதான் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் அனைத்தும் தயையிட்ட வழக்காக இருக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையில் உடையவளாக இருந்திருக்கிற பெரிய ஸ்தானத்துல இருந்திருக்கிற அந்த தயாதேவியே கூட நம் போன்ற அதிநேகர்களாக இருந்திருக்கிற நம்மிடத்துல பாக்கிறது நம்மளையும் பாபிஷ்டர்களாக இருந்திருக்கிற நம்மளை பாக்கிறதுன்ற ஒரு சாதகமான காரியத்தை பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறாள் என்பதை இந்த ஸ்லோகத்தினால சொல்லுகிறார் சுவாமி. நாமும் திருவேங்கடமுடையானுடையவும் திருவேங்கடமுடையானுடைய தயையினுடையவும் கடாட்சத்துக்கு பாத்திரமாக ஆகி நம்மளுடைய பாப்பங்களை எல்லாம் போக்கி பகவத் கைங்கரியத்துக்கு யோக்கியமாக ஆக வேணும் என்று திருவேங்கடமுடையானிடத்திலையும் திருவேங்கடமுடையானுடைய தயையினிடத்திலையும் பிரார்த்தனை பண்ணி இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.